அலையும் இசை தல தல தலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலேனு சிறுவிரல் பட பட துடித்தது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்ற காதல் தேரோட்டம். வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலி என சிறுவிரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலேன